ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிபியாம் நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்ய மணிபாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷணாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகன் அருளிச் செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களில் ஒன்று ஸ்ரீ பாதுகா சாஸ்திரம், திருவரங்கத்து அம்மானின் திருவடி நிலைகளை பற்றியது. இது 1008 ஸ்லோகங்கள் கொண்டது. இது நம்மாழ்வாரை பற்றியது என்றும் கூறுவர். பற்பல விருத்தங்களில் அமைந்தது. இதனை சிறந்த காவியம் என்றும் துதி என்றும் நீதிநூல் என்றும் வழங்குவர். பின்புள்ளார் ஒருவர், ஏகயாமினியாவ நிர்மித பாதுகா சஹஸ்ர ஸ்ரவண சஞ்சாத விஸ்மய ஸ்ரீரங்கேஷ விஸ்ராணித கவிதார்க்கிக சிம்ம சமாச்சா விக்யாத வைதக்யா என்று கூறுவதில் இருந்து, ஓர் இரவின் ஓர் யாமத்தில் 3 மணி நேரத்தில் இந்நூல் இயற்றப்பட்டது என்பதும், இதனை கேட்டு வியந்த திருவரங்கன் கவிதார்க்கிக சிம்மம் என்ற விருதை சுவாமி தேசிகனுக்கு அருளினார் என்பதையும் அறியலாகும். இந்நூல் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த வரலாறு இவ்வாறு கூறப்படுகிறது. ஒரு நாள் மாலையில் சந்தியாவந்தனத்தை முடித்த சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க எழுந்தருளினார். பாதுகையை பற்றியொரு ஸ்தோத்திரம் அவதரிக்க வேண்டுமென்று திருவுள்ளங்கொண்ட அரங்கன் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினான். எம்பெருமான் திருமுன்பே சுவாமி தேசிகன் சேவார்த்தமாகச் சென்றபோது அங்கு இருந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் சொன்னார், அடியேன் இன்று இரவுக்குள் பெருமாள் திருவடி விஷயமாக 1000 ஸ்லோகங்கள் இயற்றுகிறேன். தேவரீரும் அவ்வாறே செய்ய வேண்டும். நாளை காலையில் அரங்கனது திருவோலக்கத்தில் யார் சிறந்த கவி என்று நிர்ணயிப்போம். இதை கேட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் போட்டியிட விரும்பவில்லை. ஆயினும் அந்த சுவாமி நிர்பந்திக்க, தேவரீர் திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ண விரும்பினால் அவற்றுக்கும் கீழேயுள்ள பாதுகைகளை அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று பிரதிஜை பண்ணினார். திருமாளிகைக்கு எழுந்தருளின சுவாமி தேசிகன் சாயம் உபாசனம் இஜ்ஜை முதலியவற்றை முடித்து கவலையற்று யோகத்தில், அதாவது நித்ரையில் ஆழ்ந்தார். ராத்திரியின் கடைசி யாமத்திலே எழுந்த சுவாமி ஹயக்ரீவனின் அனுகிரகத்தால் ஒரு யாம போதிற்குள் பாதுகா விஷயமான 1008 ஸ்லோகங்களை இயற்றிவிட்டு நித்தியகர்மானுஷ்டானத்திற்காக திருக்காவேரிக்கு எழுந்தருளிவிட்டார். ஸ்நான சந்தியாவந்தனாதிகளை முடித்து அரங்கன் திருக்கோயிலுக்கு எழுந்தருளினார். தொண்டர்குழாம் குழுமியிருந்தது. தம்முடைய பாதுகா சகசிரத்தை அரங்கனும் அடியார்களும் கூடியிருந்த திரளிலே விண்ணப்பித்தார். முன்னாள் போட்டி கழைத்த சுவாமி 100 ஸ்லோகங்களையே இயற்ற முடிந்திருந்தது. பெருந்தன்மையோடு அவர் தம் தோல்வியை ஒப்புக்கொண்டார். அவர் மனம் துன்பப்படாதபடி சுவாமி தேசிகனும் நைச்சானுசந்தானமாக சில வார்த்தைகளை சொல்ல, தேனும் பாலும் கலந்தன்ன ஏகரசராய் இருந்தார்கள். அப்போது அரங்கன் சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்மம் என்ற விருதை வழங்கினான். இவ்வரலாறே பல குரு பரம்பரைகளில் கூறப்பட்டுள்ளது. இப்புறச்சான்றுகளைத் தவிர இந்த விற்த்தாந்தத்தை குறிக்கும் அகச்சான்றுகள் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்திலேயே உள்ளன. விரிவுக்கு அஞ்சி விடுக்கின்றன. ஆஷு மதுரம் சித்திரம் விஸ்தாரம் என்று கவிதை 4 வகைப்படும் என்பர். இந்நால்வகை கவிதையையும் புனைய வல்லவரான கலியன் நாலுகவி பெருமாள் என்ற விருதை பெற்றிருந்தார் என்பது அவரது வரலாற்றால் விளங்குகிறது. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகனும் நாலுகவி பெருமாளே, இதை மெய்ப்பிக்க பாதிகா சகஸ்திரம் ஒன்றே போதும். 1000 ஸ்லோகங்களை ஓர் இரவின் ஒரு யாமத்தில் இயற்றியதால் ஆசிகவியானார். ஸ்லோகங்களின் இனிமையாலே மதுர கவியானார். சித்திர பத்தியில் பலவித பந்தங்களை அமைத்ததால் சித்திர கவியானார். பாதுகை என்ற சிறியதொரு பொருள் பற்றி 1000 ஸ்லோகங்களை அருளியதால் விஸ்தார கவியும் ஆனார். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்தை இராமாயண சாரம் என்று கூறுவர். பாராயணம் செய்பவர்க்கு பற்பல பலன்களையும் அளிக்க வல்லது இது. சொல்லாழமும் பொருளாழமும் செறிந்த இந்நூல் இலக்கிய ரசிகர்களுக்கு பெருவிருந்தாயிருக்கும். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்தில் 32 பத்ததிகள் உள்ளன.